வசந்த காலம் இலைகளில் இளமை துளிரும் போலம் இதுவே இனி என்றும் நிரந்தரம் சீர் கொண்டு வா வெண்மேகமே. கண்ணே செவ்வாயில் தேனை நீ ஊட்டும் முன்னே ஆலாபனை வசந்த காலம் இலைகளில் இளமை துளிரும் போலம் இதுவே இனி என்றும் நிரந்தரம் சீர் கொண்டு வா வெண்மேகமே. Thank you.